தமிழே முத்தமிழே முத்தச்சந்தம் ஒன்று கேட்பதென்ன புத்தமிழ் வித்தகியே எந்தில் வந்து உன்னை பார்ப்பதென்ன இதழும் இதழும் எழுதும் பாடல் என்ன உயிரும் உயிரும் முருகும் தேடல் என்ன மனம் வேகுது மோகத்திலே நோகுது தாபத்திலே முத்தமிழே முத்தமிழே முத்தச்சந்தம் ஒன்று கேட்பதென்ன முத்தமிழ் வித்தகியே எல்லில் வந்து உன்னை பார்ப்பதென்ன என்னில் வந்து உன்னை பார்ப்பதென்ன